கையிலே நனைய விட்டு மனச குடிஞ்ச நல்லை களத்து மேட்டில் என்ன இழுத்து முடிஞ்சு கிட்டு போனவதா கல்யாண செலகில கண்ணீரை தொடச்சுக்கிட்டு நான் தந்த மல்லிகைய நட்டத்தில் போட்டு விட்டு அரளி பூச்சுடி அழுதபடி போறவன் சுதிமாரி கத்துதம்மா துணையத்தான் காணோம் ஒண்ணு